ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகலபூஷண மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி. ஸ்ரீரண்டு தோப்புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதேகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமியினுடைய ரொம்ப அழகான கிரந்தமான தயாசதகத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுவாரும் 11 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இது 11வது ஸ்லோகத்தே அனுச்சர சக்யாதி குணாம் அக்ரேசேர போத விரச்சிதாலோகாம்னு சொல்லி, இந்த சக்தி இத்தியாதி குணங்கள் எம்பெருமான குணங்கள் எல்லாம் இந்த தயை என்ற குணத்தை பின்தொடர்ந்து வரதுன்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இந்த தயையானது முன் செல்லும் போது அந்த தயைக்கும் முன்னாக ஒரு அருணோதய, சூரிய உதயத்துக்கு அருணோதயம் போலே அந்த ஞானமானது அங்கு சென்று இந்த இடத்துக்கு தயை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று காட்டுவதனாலே அங்கு தயை வந்து அனுகிரகம் பண்ணி அந்த பக்தாளுடைய விக்னங்களை போக்குறாள்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதில் இந்த தயையானவள் தானே தோன்றியவளாகவும் தோன்றும் போதே அவரே ஸ்வயம் பிரபுவாகவும் ஸ்வயமாகவே பெருமையுடையவளாகவும் இருந்தாள்னு போன ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்ப இன்றைக்கு 12வது ஸ்லோகம் நமக்கு பிராப்தம். அபிநிகிலலோக சுரித முஷ்டிந்தயதுரித முஜனாதுஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சனகிரிநாதர் அஞ்சனி பவதி. அஞ்சனகிரிநாதர் அஞ்சனி பவதி, ரஞ்சனியா இருக்காள்னு சொல்ற. பவதி, நீ இருக்கிறாய். அஞ்சனகிரிநாதருக்கு நீ ரஞ்சனியா இருக்கிறாள்னு சொல்ற இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த லோகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள், அதாவது நிறைய சில பேர் நிறையா புண்ணியம் பண்ணுவா, சில பேர் நிறையா பாபம் பண்ணுவா. சில பேர் தான் பாபம் பண்ணிட்டு ததானந்தரம் புண்ணியம் பண்ணி பாபத்தை கழிச்சுக்கிறவா இருக்கா. ஆனா சுவாமி தேசிய நீங்க என்ன சொல்லேன்னா, நான் வந்து அபராத சக்கரவர்த்தியா இருக்கேன். என்னன்னா, நான் செய்த பாபங்கள் அவ்வளோ இருக்கு. இந்த லோகத்திலே யார் யார் புண்ணியம் பண்ணாலோ அவாவா புண்ணியங்கள் அனைத்தையும் உறிஞ்சும்படியானது நான் செய்த பாபம் இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு நெச்சான சந்தானம் பாருங்க. சுவாமி தேசிகன் ஒரு பாபம் பண்ணான்னு யாராவது சரித்திரத்தை பார்த்து சொல்ல முடியுமா? இல்ல அதே மாதிரி வக்தி தான் சுவாமியா அந்த அவதார திசையிலே சுவாமி இருந்தாரா? இல்ல இல்லையே. அதனால சொல்ற, அவரையே வந்து நான் அவரே வந்து தானே நிறைய பாபம் பண்ணேன், என்னுடைய பாபமானது லோகத்தில் இருக்கக்கூடியதான் அனைத்து புண்ணியத்தையும் உறிஞ்சி தாண்டி உறிஞ்சிடும், அப்படின்னா என்னுடைய பாபம் பலியஸா இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அப்போ இந்த தயாதேவியானவள் என்ன பண்றா அப்படின்னா, எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை. இந்த பாசுரத்துல சஞ்சீவது தயேமாம்னு சொல்றீங்க. அதனாலே அபிநீக்கில லோக சுச்சரித முஷ்டந்தய துரித மூர்ச்சனா துஷ்டம்னு முதல் ரெண்டு வரி சாய்ச்சார். என்னன்னா, கர்மான குணமானது பாப புண்ணியங்கள் நிகழ்த்த ஜீவாத்மாவுக்கு. எவனொருவன் நல்லது பண்ணான்னா அவனுக்கு பெருமாள் நல்லது அனுகிரகம் பண்றார். யாரொருவன் தீமையே பண்ணான்னா அவனுக்கு தீமை தான் விளையும் என்பதானது மண்டோதரனுடைய வாக்கியம். ராவணேஸ்வரன் வந்து நல்ல புத்திமான் அனுஷ்டாதா, அவருடைய அந்த ராட்சச வம்சத்துல சாமவேதி சங்கீதத்தை ரொம்ப உயர்ந்த ஞானம் உள்ளவன், இப்படியெல்லாம் இருந்தும் அவனுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன ஞானமானது புத்தியானது அவனை அழிவு பாதையிலே கொண்டு சென்றது. அந்த அபச்சாரத்தை பொறுக்க முடியாததான ஒரு பெரிய அபச்சாரம் அப்படி பண்ணிட்டான். அதனால நமக்கு நல்லது பண்ணா நல்லது நடக்கும். விபீஷணாழ்வான் எம்பெருமானை சரணாகதி அடைந்து எம்பெருமானுக்கு ஹிதம் பண்ணான். அதனால எது தர்மமோ அதை எடுத்து தம தமையனான ராவணேஸ்வரன்ட்ட சொன்னான். அவர் சொன்னதை ராவணேஸ்வரன் கேட்கல. அதனால எந்த இடத்திலே சத்விஷயம் இருக்குமோ அதனாலே அந்த ராமன் திருவடியை வந்து அடைந்தான். அதனாலே அவனுக்கு சுகிருதமானது இலங்கையை கடைச்சி தித்தக்ஷிணாவி பரிபத்தின புண்ணிய லப்யாது சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாரா அப்படின்னு சுவாமி தேசிகன் கோதாசுதர சாகிறார். தனக்கு அடிபணிந்தவனுடைய அவன் ஆட்சி செய்யும் திசையை நோக்கி ஸ்ரீ ரங்கநாதன் பார்த்துருக்க தெற்கு திசையை நோக்கின்னு சொல்றார். அது மாதிரி நல்லது பண்ணாலும் நல்லது கிடைச்சது சுவாமி, இவன் கெட்டது பண்ணான்னு கெட்டது கிடைச்சது. வாலி வந்து கெட்டது பண்ணான்னு அவனா பெருமாள் தண்டனம் கொடுத்த ஓர் அம்பாலே ஓர் அம்பாலே வாலியை அடித்து திருத்தினான்னு சொன்னார். அப்போ பாபம் நிறைய இருக்கும்போது பனிஷ்மெண்ட் நிறைய கிடைக்கிறது, அதுதான் சொன்னாருங்க. அப்போ அந்த பாபத்தை நாம் போக்க வேண்டும் என்று சங்கல்பிச்சுண்டாக்க புண்ணியம் நிறைய பண்ணணும். சரி சுவாமி, எனக்கு புண்ணியம் பண்ணுவதற்கு ஒரு ஹேதுவும் என்கிட்ட இல்லை, நான் எப்படி என் பாபத்தை போக்க முடியும் அப்படின்னு கேட்டுனாக்க, நல்ல ஆச்சாரியாள்கிட்ட போய் அடிபணிந்து இது மாதிரி அடி என் பாபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராயச்சித்தத்தை தேடி பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணி நம்முடைய பாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும். திருமங்கையாழ்வார் ரொம்ப அற்புதமா சாய்கிறார். மானே கண்மடவார் மயக்கில் பட்டும் மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாபம் செய்தேன். ஒரு நரகம் சொல்ல, நானாவித நரகம், எத்தனை நரகம் இருக்கோ அத்தனை நரகத்திலையும் நான் விழும்படியானது நான் செய்த பாபமானது இருக்குன்னு சாய்கிறார் திருமங்க மன்னன். மானே கண்மடவார் மயக்கில் பட்டியும் மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாபம் செய்தேன். இந்த ஸ்திரீகளுடைய யௌவனத்திலே நான் ஆசைப்பட்டு போனதுனாலே எனக்கு சரீரமானது ஒரு பாப கோட்டையிலே வந்திருக்கு. அதனாலே எத்தனை விதமான நரகம் இருக்கோ அத்தனை நரகத்திலும் நான் புகும்படியானது எனது கர்மா இருக்குன்னு சாய்ச்சார். அத அப்படின்னு சொன்னார். சரி சுவாமி, நல்லது செய்யலாமே அப்படின்னா, நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோ ஒரு அறம் செய்துமிலேன் அப்படின்னார். அவர் வந்து ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருமங்க மன்னன் அந்த பிராகாரங்கள் அமைச்சு கொடுத்து திருப்பணிகள் செய்து ஆழ்வாறு திருநகரிலேந்து சுவாமி நம்மாழ்வாரை தன் திருத்தோள்களில் ஏல பண்ணி கொண்டு வந்து திவ்யதேசங்களுக்கெல்லாம் ராஜதானி என்று சொல்லும்படியாக இருந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே அத்தின உற்சவத்தை திருவாவிட உற்சவத்தை நடத்தி வைத்தார். அதற்கு முன்பு கொலை செஞ்சார், இது செஞ்சார், அது செஞ்சார், திருடி கொண்ட பெருமாளுக்கு எல்லாம் பண்ணார். அதனாலே அவருக்கு தான் தப்பு பண்ணிட்டோன்னு தோணித்து அதனாலே ஒவ்வொரு திவ்யதேசமா சென்று பெருமாளை நமஸ்காரம் பண்ணி இந்த பாபத்தெல்லாம் போக்கிண்டு எம்பெருமான் திருவடியே சரண் நீயே சரண் என்று ஆயரஞ்ச அஞ்சாமுன்னு பாடிட்டு போயிட்டார். அதான் சொன்ன, நான் ஒன்னு நல்லதே பண்ணலன்னு அவரே சாதிக்கிறேன். நலந்தானத்தனையும் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் இழந்தோ நீள்முகில் சேன் நெறியா திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளேன்னு திருமொழி பாசுரம். இவர் என்ன பண்ணன்னா, நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் சுவாமி, எப்பாவம் பலவும் இவையே செய்திடை தொழிந்தேன் துப்பான் இன்னடிய தொடர்ந்தேத்தபம் கிற்கின்றிலேன்னு சாய்ச்சேன் திருவேங்கடம் பாசுரத்துல. எப்பாவம் பல எத்தனை எத்தனை பாவங்கள் இருக்கோ பலவும் இவையை செய்து இழைத்தொழிந்து இந்த பாபத்தெல்லாம் செய்து நான் இழைத்து போயிட்டேன்பா, என்னிடத்துல ஒரு சுகிருதம் கூட இல்லையே அப்படின்னு பெருமாள்கிட்ட தன்னுடைய ஆர்த்தியை தெரிவிக்கும் போது இவர் செய்த பாபத்துக்கு இவர் வருந்துறேன்னு பெருமாள் தெரிஞ்சுக்கிறார் திருவேங்கடமுடையான் இல்லையா. அதனாலே ஒரு கிஞ்சித் புண்ணியம் கிஞ்சித் பெரிவாருடைய திருவடி நமஸ்காரங்கள் கிஞ்சித் ஆச்சார கைங்கரியம் கிஞ்சித் பாகவத கைங்கரியம் நாம் பண்ணும்போது நம்மளோட இத்தனித்த பாவங்கள் கழியறதுன்னு பெரியவா சொல்றா இந்தத்துல. அப்புறம் சொன்னா இந்த சுவாமி தேசிகன் சாய்ச்சரிங்க முஷ்டியந்த துரித மூர்ச்சனா துஷ்டம்னு சாய்ச்சர். என்னன்னா நான் வந்து என் நான் பண்ண பாவங்களை ஒரு தராசில வச்சுட்டு, இதரால் பண்ற புண்ணியங்களை ஒரு தராசில வச்சாக்க, நான் பண்ண பாவத்தினுடைய பலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரொம்ப பலிஷ்டமா இருக்கும். அவாழ்து ரொம்ப கம்மி சுவாமி, அவ புண்ணியத்தெல்லாம் சாட்டுடும் நான் பெய்த பாவம்னு சொல்றாரு. அதனாலே நான் ரொம்ப பாபியானேன், பாவமே செய்து பாவியானேன்னு சொன்ன மாதிரி சொன்னார். அதன் மேல இந்த கடல் போல் உள்ள புண்ணியம், கட சமுத்திரம் எவ்வளோ, சாகரம் எவ்வளோ பெருசு, அதுல எவ்வளோ ஜலசமதி மற்சங்கள்லாம் சஞ்சரிக்கிறது, எவ்வளோ ஆழமானது அப்படின்னா அதை ஒரு புண்ணியம்னு வச்சுட்டாக்க, இந்த மொத்த சமுத்திர தீர்த்தத்தையும் அடியேன் செய்த பாபமானது உறிஞ்சி கொண்டு போயிடும்னு சாய்க்கிறார் வியாக்கியானங்கள்ல பெரியவா. அப்பேற்பட்டதான பாபத்தை அடியேன் செய்தேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். வியாக்கியானம் அப்படி பண்றா என்னன்னா, சஞ்சீவயதுதய மாம் அஞ்சன கிரிநாதர் அஞ்சனி பவதி அப்படின்னு அடுத்து ரெண்டு வரை அவதாரம் பண்ணி வைக்கிறார் சுவாமி தேசிகன். நான் செய்த பாபத்தை போக்க வேண்டுமென்றால் ஒரு சஞ்சீவனி, ஒரு மூலிகை தேவைப்படுறது. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ மூர்ச்சையா விழுந்தபோது சஞ்சீவினி என்ன மலையை திருவடி கொண்டு வந்து அவளை மூச்சு தெளிவிக்கிறதுக்கு ஒரு உபகாரம் பண்ணார், அந்த மருந்து கொண்டு வந்து. ஆனா எனக்கு இந்த ஜென்மால என்ன கிடைக்கும்னா ஒரு சஞ்சீவினியை தேடி போனா இந்த சஞ்சீவனி எல்லாம் எனக்கு நான் செய்த பாபத்துக்கு வேலை செய்யாதுன்னு சாய்க்கிறேன். அதனாலே இதெல்லாம் பெரிய சஞ்சீவினியா இருக்கக்கூடியதான தயாதேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஒன்னாலேதான் நான் செய்த பாவத்தை போக்க முடியும். மருத்துவனான் என்ற மாமணி பண்ணா மறுபிறவி தவிர திருத்தின்னு சாய்ச்சார் பெரியாழ்வார். மாமணிவன்னுடைய திருமாவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் தயாதேவி. அவளுடைய கடைக்க திருஷ்டி எனக்கு கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை இங்க சஞ்சீவதுதய மாம். அதாவது ஸ்ரீபாஷ்யக்கார ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகத்தில் சாய்க்கிறார், வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி அப்படின்னு சூத்திரம் அந்த முதல்ல சாய்கிறார் வியாசத்துல. சஞ்சீவினின்னா ஒரு அருமருந்துனா, அருமருந்து சாட்டா எல்லா வியோயும் போயிடும். அதனாலே நான் செய்த பாபம் மொத்தமும் போகணும்னு சொன்னாக்கா இந்த தயையாகிய சஞ்சீவினி எனக்கு கிடைக்கணும். சாதாரணம் இருந்தாலே அடியேன் செய்த பாவத்தை போக்குவது முடியாத காரியம், சஞ்சீவினியான அந்த மூலிகையானது எனக்கு முக்கியமாயிருக்கு அப்படின்னு சொன்னார். இங்க சஞ்சீவினின்னா மோக்ஷானந்தத்தை சொல்றா பெரியவா தன் வியாக்கியானத்துல. குழந்தை வந்து ரொம்ப உடம்பு நோயால பீடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ அவ தாயார் என்ன பண்ணுவா, மருந்து வந்து வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு வந்து அந்த நோயை போக்குறா இல்லையா. அப்போ அந்த நாதன் அந்த குழந்தையுடைய திரு தகப்பன் இவருடைய கணவனானவன் சந்தோஷப்படுறான். நம்ம யாரையோ ஏதோ காரியாலயத்துக்கு போயிருந்தோம், இது இருடல குழந்தைக்கு தேக சுகம் இல்லை, என் பத்தினியானவள் அவருடைய மருத்துவத்தை கூட்டின் போய் அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து குழந்தை சரி பண்ணிட்டான்னு சொல்லும் போது, என்னுடைய குழந்தை சுகமாயிருக்கு அதுக்கு என் பத்தினி காரணமானாலும் சொல்லும் போது, அந்த பாந்தத்துவத்தை கண்டு அந்த எஜமானன் இந்த கிரகத்தினுடைய எஜமானன் சந்தோஷப்படான். அந்த எஜமானன் தான் திருவேங்கடமுடையான். இவருடைய இந்த சஞ்சீவது தயேமாம் அஞ்சன கிரிநாத ரஞ்சனி பவதின்னு சொன்னார். அஞ்சன அந்த கிரிக்கு சொந்தமான திருவேங்கடமுடையானுக்கு இவர் ரஞ்சனியா இருக்காள் அப்படின்னு சொன்னார். அதாவது அஞ்சனைன்னு சொன்னா இங்க ஹனுமனுடைய திருத்தாயார சொல்றதும் பெரிவாய்க்கான பண்ணிருக்கா. அப்பேற்பட்டதான அஞ்சன கிரியை அவள் வந்து அந்த கிரியிலே தபஸ் பண்ணி ஹனுமனை குழந்தையாக பெற்றெடுத்தாள். அதை போல இந்த அஞ்சன கிரி நாதனுடைய பத்தினியான சஞ்சீவினியாகையே தயாதேவியே, நீ என் பாபங்களை போக்கி என்னை ரட்சிக்கின்றாய், என்னை நீ ரட்சிப்பது மூலமாக உன்னுடைய நாதனான வெங்கடேசநாதனை நீ மகிழ்விக்கின்றாய், அதனாலே இந்த தேசிகனான குழந்தை ரட்சிக்கப்பட்டது. நான் ரட்சிக்கப்படுவதாலே நாதனும் மகிழ்ச்சியடைந்தான் அப்படின்னு இங்க சொல்ற. அதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னான், பெரியவா வந்து இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வந்து அவருடைய சம்பிரதாய ஆச்சாரத்திலே அடிபணிந்து கேட்டு குருமுகமான உபதேசம் பெற்றிருந்து நித்தியம் ஆத்திலே அதை நித்திய பாராயணத்தில் கொண்டு வந்தவாளுக்கு அன்றையன்றை அவள் செய்யக்கூடிய பாபமானது கழியறது, பாப நிவர்த்தகம் பாஷ்ய பாராயணம் பாப நிவர்த்தகம்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதான் பெரியவா அதெல்லாம் நித்தியம் அனுஷ்டானத்தில் வச்சிருந்தா. ஏன்னா அந்த சஞ்சீவினியா இருக்கு, பாபத்தை போக்கக்கூடியதுனா ஒரு மூலிகையாகும், அருமருந்தா இருக்கு. இந்த இடத்துல எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்க வேண்டும், போக்கக்கூடியதா மருந்தா இந்த தயாதேவி. அந்த ஸ்தானத்தை இருந்து என்னுடைய பாவங்களை போக்கினான்னு தேசிகரிங்க சாய்க்கிறார். பாபம் செய்யறதுக்கு பயப்படணும் முதல்ல. அதாவது எப்படி புண்ணியம் சம்பாதிக்கலாம்னா, யாரோ ஒருத்தர் புஷ்பம் கட்டுற ஆத்துல அவளால சன்னிதிக்கு போக முடியல, நம்ம சன்னிதிக்கு போகும்போது நம்மள்ட இந்த புஷ்பத்தை கொடுத்து எம்பெருமானிடத்தை சமர்ப்பிச்சிருங்கோன்னு அவ ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த புஷ்பத்தை நாம் கையிலே வாங்கி கொண்டு எம்பெருமான் திருவடியிலே அங்க பட்டர் மூலமா சமர்ப்பிக்கும் போது ஏதோ ஒரு புஷ்ப கைங்கரியான் நம்மளாலே பெருமாள் ஏத்துக்கிறான். அந்த சமயத்துல ஏதோ நாம் பண்ண சில பாபங்கள் கொஞ்சம் கழிஞ்சு போகும். இதுதான் கைங்கரியம். எம்பெருமானுக்கு தீபெட்டு கைங்கரியம் பண்றோம், வேத பாராயணம் சொல்றோம், அத்தியாபகம் சொல்றோம், திருமலைப்பள்ளி திருச்சாந்தரத்தை கொடுத்தல், இதை எத்தனையோ கைங்கரியங்கள்லாம் பெரியவா நியமிச்சிருக்கா நமக்கு. அப்ப பண்ணி அந்த பெரியவாளுடைய நான் நமஸ்காரம் பண்ணும்போது ஆத்துல ரெண்டு பெரியவா வந்தா அவளை சேவிச்சு அபிவாதனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவதாலே நமக்கு எல்லாம் அன்ற பாபங்கள் கிஞ்சித் கிஞ்சித்து கழிஞ்சு போய் சில சில புண்ணியங்கள் நம்ம வந்து சேர்றது இல்லையா. அதனாலே பாபத்தை செய்தா புண்ணியம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் நம்ம ஆத்மா கடை தேரும். அதான் திருமங்க மன்னன் சொன்னார், மானை கண்வடவா நரகம் புகும் பாவம் செய்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன், நல்லதோர் அறம் செய்துமிலேன், எப்பாவம் பலவும் இவைய செய்தலை தொழிந்தேன், துப்பா நின்னடியே தொடர்ந்தேர்த்துவன் கிற்கின்றிலேன், செப்பா தின்மரழு திருவேங்கட மாமலை அப்பா வந்தடியே அடியேனை ஆட்கொண்டருளேன்னு சொல்லி இந்த திருவேங்கடம் பாசுரத்துல வந்து அற்புதமா தான் செய்த பாவங்கள் எல்லாம் பட்டியலிட்டு காட்டுற திருமங்க மன்னன். அதற்கு என்னன்னா, அவர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண 86 உபதேசங்களுக்கு மேலே கால்நடையா நடந்து போய் மங்களாசாசனம் பண்ணி 1084 பாசுரங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பெரிய திருமொழியில. அதனாலே அந்த பாவையானது கைங்கரியம் பண்ணி தன் பாவத்தை அவர் வந்து தான் சம்பாதிச்ச பாவம் என்று அவர் சொல்லுவான பாவங்கள் எல்லாம் போச்சு. இன்றைக்கு ஆழ்வார் கோட்டியிலே கடைக்குட்டி ஆழ்வார் ஆகிட்டிருக்கார் இல்லையா. கார்த்திகையில் கார்த்திகனால் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகனால் சுவாமி தேசியன் மங்களாசாசனம் திருவங்க மன்னன். அப்பேற்பட்டதான ஒரு ஆழ்வாரே கதறும் போது நாம் எல்லாம் எந்த மூலைக்கு இல்லையா. அதனாலே நாம் என்ன பண்ண வேண்டும்னா, முடிந்த அளவு புண்ணியம் பண்றதுக்கு ஒரு பகவத் கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம் பாகவத கைங்கரியத்தாலே நாம் செய்யும் நித்திய பாவங்களை கிஞ்சித் கிஞ்சித் நம்மளை விட்டு நகைத்து தள்ளி கொண்டு போகணும். அதுதான் இந்த பாசுரத்துடையது. அபிநிகிலலோக சுரித முஷ்டியந்த துரித மூர்ச்சனாதுஷ்டம் சஞ்சீவயது தயேமாம் அஞ்சனகிரிநாத ரஞ்சனீ பவதி அப்படின்னு ஸ்லோகத்தினாலே லோகத்தில் உள்ளவா செய்த மொத்த புண்ணியத்தையும் விழுங்கும்படியான இந்த எனது பாபம் இருக்குமா, நீ ஒரு சஞ்சீவினியாயிருந்து என் பாபத்தை போக்கி அதன் மூலமா உன் நாதனாகிய வேங்கடநாதனையும் மகிழ்விக்கின்றாய் தயாதேவி அப்படின்னு, அதன் மூலமாக நான் உயிர்ப்பிக்கப்பட்டே நான் மூர்ச்சியாய் உந்துட்டு நான் செய்த பாபத்தாலே நீ என்ன சஞ்சீவினி கொண்டு உன் தயையாலே எழுப்புவதாலே நான் உயிரோடு திரும்பி வருகிறேன்ற மாதிரி சுவாமி தேசிகனிங்க இந்த பாசுரத்துல அற்புதமா சாதிச்சுக்கிறடியன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.